ஜாம்புதிபூர்ணச்சந்திரம் ஸ்ரீ ஸ்ரீனிவாச குருவர்ய கிருபார்த்த சக்ரம் ஸ்ரீநவ்யரங்கயதி வர்ய கிருதாத்மரக்ஷம் வந்தே சதா வரத லக்ஷ்மண தேசிகேந்திரம். வேதாந்த லக்ஷ்மண முனீந்திர கிருபார்த்த போதம் தத்பாத யுக்ம சரசீருஹ பிருங்கராஜம் த்ரையந்த யுக்ம கிருத பூரி பரிஸ்ரமம் தம் ஸ்ரீரங்கலக்ஷ்மணமுனிம் சரணம் ப்ரபத்யே. ஸ்ரீமத் வேதாந்த ராமானுஜ முனி கருணாலப்த வேதாந்த யுக்மம் ஸ்ரீமஸ்தீவாசயோகீஸ்வர குருபதயோரர்ப்பித ஸ்வாத்மபாரம் ஸ்ரீமஸ்ரீரங்கநாதாஹ்வயமுனி கிருபயா ப்ராப்த மோக்ஷாஶ்ரமம் தம் ஸ்ரீமத்வேதாந்த ராமானுஜ முனிமபரம் சம்சயே தேசிகேந்திரம். ராமானுஜ தயா பாத்ரம் ஞான வைராக்ய பூஷணம் ஸ்ரீமத் வேங்கடநாதார்யம் வந்தே வேதாந்த தேசிகம். பிரணாமம் லக்ஷ்மண முனிஹி ப்ரதிக்ஷிணாது மாமகம் ப்ரஸாதயதி யத் ஸூக்திஹ ஸ்வாதீன பதிகாம் ஸ்ருதிம். ஸ்ரீவிஷ்ணு சித்த குல நந்தன கல்பவல்லே ஸ்ரீரங்கராஜஹரிச்சந்தனயோகத்ருஷ்யாம் சாக்ஷாக்ஷமாம் கருணயா கமலாமிவான்யாம் கோதாமனன்யசரணம் ப்ரபத்யே. நீலாதுங்கஸ்தனகிரிதடீ சுப்தமுத்போத்ய கிருஷ்ணம் பாராத்யம் ஸ்வம் ஸ்ருதி சதசிரஸ் சித்தமத்யாபயந்தி சோசிஷ்டாயாம் ஸ்ருஜனி கழிதம் யாபலாக்ருத்ய புங்க்தே கோதாதஸ்யை நம இதமிதம் பூயயேவாஸ்து பூயஹ. அன்னவயல் வதுவை ஆண்டாளரங்கக்கு பன்னதிருப்பாவை வல்வதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பா மாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு சூடிக் கொடுத்த சுடர்பொழியே தொல்பாவை பாடியருள வல்லவல்வளையாய் நாடினி வேங்கடவக்கு என்னை விதி என்னை இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நன்றி. ஓம் அஸ்மத் குருப்யோ நம. பகவத் விஷயத்திலே நன்கு சுவட்டை அறிந்து பின்பு அதை மறந்து தூங்குகின்ற ஒரு பெண்ணை எழுப்புவதாக அமைகிறது இன்றைய பாசுரமான கீசு கீசு என்ற பாசுரம். பகவத் விஷயத்தில் சுவடு அறிந்து மறந்து கிடக்கும்னா என்னன்னா, பகவத் விஷயத்திலே ருச்சி மெய்யாக எப்பொழுது உண்டாகும் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு, எப்போ நமக்கு பாகவதழ கண்டா சந்தோஷப்படுறோமோ, அவளை சேவிக்கிறோமோ, அவளோட இன்னும் நாலு வார்த்தை சொல்ல மாட்டோமான்னு ஏங்குறோமோ, அப்படி இருந்தால் நமக்கு பகவத் விஷயத்திலே ருச்சி உண்மையா பிறந்திருக்குன்னு அர்த்தம். பகவத் விஷயத்தில ருச்சி நமக்கு இருக்கா இல்லையாங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, பாகவதோத்தமரிடத்திலே நாம் அளவலாகும் போது அது நமக்கு ஒரு இனிமையான அனுபவத்தை தருகிறதா, அது நமக்கு சந்தோஷ மனதுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்துறதாங்கிறத வச்சுண்டு, பாகவத சம்சர்க்கம் நமக்கு மனசுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தினா பகவத் விஷயத்திலே நமக்கு ருச்சி பிறந்திருக்குன்னு அர்த்தம். பொழுது விடிஞ்சத்துக்கு அடையாளம் என்னன்னு கேட்கிறா. இவா போய் எழுப்பின உடனே அந்த உள்ள இருக்கிறவோ இதோ பாரு அந்த பரத்வாஜ பக்ஷி சப்திக்கிற ஓசை உனக்கு கேட்கலையோ. கீசிகை சென்றெங்குமானை சாத்தன் வலியன் பக்ஷின்னு சொல்லுவாத அந்த பரத்வாஜ பக்ஷி. அது அந்த ஆனைச்சாத்தன்கிறதான பக்ஷியானது அது கிரீச் கிரீச் கிரீச்னு சப்திக்கிறதான், அது உன் காதுல கேட்கலையான்னா. அது கத்துறது என் காதுல கேட்கறது, எனக்கு ஒன்றும் காது செவிடு இல்லை, அது ஏன் கத்துறது தெரியுமா? நீங்க அதை போய் சீண்டிருப்பேள், அதனால அது கத்துறது. இல்லை இல்லை, நன்னா இன்னும் கேளுன்றா. கலந்து பேசின பேச்சரவங்கேட்டிலையோ. அந்த ஆண்வலியன் பட்சியும் பெண்வலியன் பட்சியும் ராத்திரி முழுக்க ஒன்னா இருந்துட்டு இப்போ பகல்ல இறை தேடி பிரிய வேண்டி இருக்கிறதை நினைத்து வருத்தத்தோடு ஒண்ணுக்கு ஒண்ணு பேசுறதே அந்த பறவைகளுடைய ஒலி உன் காதுக்கு கேட்கலையோன்னா. சக்கரவாக பறவையின் இந்த பிரிவு ஒலி கேட்டு ராமனும் சீதைய நினைச்சு துக்கப்படுறானாம். ராமாயணத்துல கிஷ்கிந்தா காண்டத்துல வால்மீகி அருமையா காட்டுற, நிசவனம் சக்கரவாகாம் நிசம்ய சகசாரிணாம் புண்டரீக விசாலாட்சி கதமேஷா பவிஷ்யதி. இப்படி அந்த ஆண் பக்ஷியும் பெண் பக்ஷியும் ஒன்றாக கலந்து பகல்ல எரிதேட போகணும் அப்படிங்கறத பத்தி பேசறதே அது உனக்கு கேட்கலையா அப்படின்னா, அவ பேசாதே இருந்தா. பேய் பெண்ணே, ஏ மதிகேடியே, உன்மத்தம் பிடித்தவளே, இன்னும் மேலும் அடையாளம் சொல்றேன் அப்படின்னு கேட்டார். இதோ ஆய்ப்பாடி தயிர்களையும் ஓசை கூட உன் காதுக்கு கேட்கலையா என்ன அப்படின்னு கேட்டார். அதுக்கு காதும் பிறப்பும், அதுல திருமாங்கல்யம்னு அர்த்தம், தாலின்னு சொல்றோமே அது. அந்த தாலியில மூணு விதமான தாலி, அச்சுத்தாலி, ஆமைத்தாலி, முளைத்தாலின்னு சொல்லுவா. இந்த அச்சுச்சாலி வட்டமா இருக்கும், ஆமத்தாலி நீளமா இருக்கும், அந்த முளைத்தாலிங்கிறது கோக்கப்பட்டிருக்கும். இதனால இந்த காசும் பிறப்பும் கலகலப்பக்கை பேர்த்து கடைகர வியாபாரத்தாலே ஏற்படுத்துகின்றதான அந்த சப்தம் ஒலி. கைகளில் அந்த மோர் குழப்புறவா கையில வட போகின்றிருக்காளா, அது ஒன்னோட ஒன்னு உரசி அந்த சப்தத்தை மண்டு அந்த மத்தானது சப்தத்தை உண்டாக்குவதோட சேர்ந்துள்ளதான் அதுவும். பகவான் சமுத்திர மதனம் பண்ணும் போது இப்படி பேரொலி ஏற்பட்டதுன்னு சொல்றார். ஆறு மலைக்க திந்தோடும் ஒலி, அரவுறு சுலாய் மலை ஜெய்க்கும் ஒலி, கடல் மாறு சுழன்னடைக்கின்ன ஒலி, அப்பன் சாறுபட முதம் கொண்ட நான்னேன்னு திருவாய்மொழி ஏழாம் பத்து நாலாம் திருவாய்மொழியில அந்த ஆழியட பதிகத்தில அத்தி அற்புதமா நம்மாழ்வார் காண்பிக்கிறார். கை பேத்து, அந்த கைகளை அசச்சு அசைச்சு வெண்ண கீழே நிறைய சமிருத்தியா திரண்டிருக்கு. ஏன்னா நாடி பாடுக்கு நாடி வெண்ண வருமே, ஐப்பாடி இல்லை முன்ன பார்த்தோம் இல்லையா, அதனால அந்த தயிரை கடை முடியாம கையெல்லாம் அப்படியே சோர்ந்து போடுத்தான். அந்த சிறிய திருமடல்ல அத்தி அற்புதமாக காண்பிக்கிறார் கரியன். ஆழி நீராறால் கடைந்திடப்பட்டது அவன்கான் மின் ஊரா நிறைவேத்து உலகெல்லாம் உண்டு மிழ்ந்தும் ஆடாததன்மையினால் அங்கொரு நாளாய்ப்பாடி சீரார் கலையல்குள் சீரடி செந்து வருவாய் வாரார் வனமுலையாள் மத்தாரப்பற்றிக் கொண்டு ஏறாரிடை நோபயத்தனையோர் போதுமாய் சீரார்தயிர்களைந்து வெண்ணை திரண்டதனை வேறாறுதல் மடவாள் வேறோர் கலத்திட்டு நாராருரியேற்றி நன்கமய வைத்ததனை போரார் வேர்கண்மடவாள் போந்தனையும் பொய்யுறக்கம் ஓராதவன் போல் உறங்கி அறிவுற்று தாரார்தளந்தோள்கள் உள்ளளவும் கை நீட்டி ஆராத விண்ணை விழுங்கீன் வாசனருங்குழலாய்ச்சியர் வாசனையுடன் கூடியதான கேசத்தை உடைய இடைச்சிகள் தயிர் வெண்ணெய் பாலினுடைய முடை நாற்றம் எப்போதும் அவா கூந்தல்ல அடிச்சுக்கிட்டே இருக்குமா. அப்படிப்பட்ட அந்த வாசனை பொருந்தியதான நறுங்குழல்களையுடைய ஆட்சியர்கள்னர் மத்தினாலோசைப்படுத்த தயிரவங்கிலையோ அந்த தயிர்களையும் போது மத்தினால ஓசப்படுத்துறாளே அந்த ஓசை கூட உனக்கு கேட்கலையா அப்படின்னா கண்ணனை நினைத்து கோபியர்கள் பாடும் அந்த ஒலியானது தயிர்களையும் ஓசையுடன் கூடு அந்த ஸ்ரீ வைகுண்டம் வர கேட்டுதான். ஸ்ரீமத் பாகவதத்தில் தசமஸ்கந்தத்தில் அத்தியற்புதமா சொல்ற உத்காயதீனாமரவிந்தலோச்சனம் விரஜாங்கனானாம் திவம்சபிருஷத்வனி தத்னச்ச நிர்மந்தன சப்தமிஸ்ருதா நிரஸ்யதேயேன திசாம மங்களம். இதேதான் பெரியாழ்வாரும் முப்பொழுதும் கடைந்து ஈண்டிய வெண்ணை நிகழ்ச்ச 24 மணி நேரமும் ஐப்பாடியில தயிர் கடைஞ்சிக்கிட்டே இருப்பாளாம். அதனால 24 மணி நேரமும் நாள் முழுக்க அது ராத்திரியா இருக்கட்டும் பகலா இருக்கட்டும் அப்படியே ஓசை கேட்டுட்டே இருக்குமா. அதுக்கு இல்லாத ஏன் இவா ராத்திரியும் கிடையறான்னா அந்த அது ஒரு இடைச்சி சொன்னாளாம் அந்த கட்டையில போற கிருஷ்ணன் ராத்திரி தானே தூங்குறான் அவன் அந்த மோர்கடைய சத்தம் கேட்டவுடனே எங்காவது தயிர் பானத்து திங்கிறதோட இல்ல அந்த சட்டி பானைங்க நான் தேடி தேடி அலைய வேண்டியது உடச்சிட்டு விட போடுறானே அதனால அவனுக்கு தெரியாத ராத்திரில நாங்க கிடையறோம்னாலாம். அந்த மாதிரி கிருஷ்ணன் எழுந்து வெளியில வர்றதுக்கு முன்னாலேயே தயிரை கடைஞ்சி வெண்ணைய பத்திரப்படுத்தி அதை உரிமேல பத்திரப்படுத்தி வைக்கணும். அதனால அது பொழுது விடிஞ்சதுக்கு அடையாளமா என்ன ஐப்பாடியில கிருஷ்ணனுக்கு பயந்துட்டு 24 மணி நேரமும் எல்லாரும் வெண்ணெய் கடைஞ்சின்னு இருக்கா அது என்னமோ அது வாரம் தயிர் கடையில ஓசை கேட்கலையா பொழுது விடிஞ்சிட்டு எழுந்துருன்றிய பைத்தியக்காரி நம்ம ஊர்ல 24 மணி நேரமும் தானே நம்ம அம்மா கள்ளம் கடைஞ்சின்னு இருக்கா அவனுக்கு தெரியாதா அப்படின்னு அவ உள்ள இருக்கிறவன் கேட்கலாம். நாயக பெண் பிள்ளாய் முன்ன பெய் பெண்ணேன்னா இப்போ நாயக பெண் பிள்ளாயின்ற மாத்தி மாத்தி ஏன் இப்படி பேசுறான்னா நாராயணன் மூர்த்தி முகம் தோற்றோமே என்று வாத்சல்யத்தாலே ரட்சிக்குமவன் ஸ்ரீ வைகுண்டத்திலிருந்து ஆய்ப்பாடிக்கு கிருஷ்ணனாக எழுந்தருளியிருக்கின்றதான இந்த ஸ்ரீமன் நாராயணன் அவன் யாரு மூர்த்தி ஆசிரித ரக்ஷகன். அப்போ சங்கசக்கர கதாபாணே துவாரகா நிலையாச்சுதா கோவிந்தா புண்டரீகாட்சா ரக்ஷமாம் சரணாகதான்னு அந்த திரௌபதி கண்ணீரும் கம்பலையுமா ரெண்டு கையும் கூப்பி கிருஷ்ணன் வேண்டாளே அது எதுக்காக சரணாகதிக்கு ரொம்ப முக்கியமானது ரெண்டு விஷயம். அதாவது என்னை காப்பாற்றிக் கொள்ள எனக்கு கிஞ்சித்தும் சக்தி இல்லை. ஏ எம்பெருமானே உன்னை தவிர வேறு யாரும் என்னை காப்பாற்றுவார் இல்லை இப்படிங்கிறதான இந்த ரெண்டு ஆகிஞ்சன்யம்னு சொல்லுவா அனன்யகதித்துவம்னு சொல்லுவா. இந்த ஆகிஞ்சன்யமும் அனன்யகதித்துவம் இருக்கிறதுனால நாம அதுதான் சரணாகதிக்கு முதல் படி. ஏ எம்பெருமானே, அடியேன் அடியேனால ஒரு நாளும் ரட்சிச்சுக்க முடியல, என்ன ரட்சிக்கிறவா, உன்னை விட்டா வேற யாரும் இல்லடாப்பான்னு பகவான்கிட்ட சொல்றமே, அதுதான் அந்த பிரபத்திக்குடையதான அதிகாரியா அப்படி சொல்றவன் தான் ஆறாம். இது இந்த திரௌபதிக்கு என்ன கதி இல்லையா, இல்ல அவளை காப்பாத்திக்க முடியாத அவளால அப்படின்னா, ஒரு ஆம்படையானுக்கு அஞ்சு ஆம்படையான், அதுவும் ஒரு பீமன் கதையை தூக்கி எழுந்தனா அகில உலகமே நடுங்கும். அவனை அழிச்சா நூறு ஆள் பண்ணலாம்பா, அவ்வளவு புஜபல பராக்கிரம் உடையவன். இன்னொரு அர்ஜுனன், அவன் காண்டீபத்துக்கு முன்னால யாராவது நிற்க முடியுமா? இப்படி அத்திரத்தால் மகாரத்தால தனக்கு பர்த்தாவா அடைஞ்சிருந்தும் அவ திரௌபதிய அந்த வஸ்திராபரணம் பண்ணும்போது காப்பாற்ற முடியல, பேடி மாதிரி தலை கீழ்தானே குடிஞ்சின்னு இருந்தா. அதுவும் எப்பேற்பட்ட சன்னிவேசம், அந்த ரஜோத்மலையா, அதுல மத்தியம பாகத்துல இருக்கிறவ ஏக வஸ்திரதாரிணியா, அவளை இந்த பரபுருஷால் இருக்கிற சபைக்கே அந்த மாதிரி நேரத்துல ஸ்ரீகள் வரப்படாது, அப்போ அவளை தரதரன் பிடிச்சு விழுத்துவாளா. துச்சாதனன் அவ துகிலை அத புடவை வேற உருவரம். அப்போ தன்னுடைய பெரிய மாமனாரான அந்த கண்ணில்லாத திருதராஷன் இருக்கானே, அவங்கிட்டே கதர்றா. அவனுக்கு கண்ணு மட்டும் குருடு இல்லை, காதும் செவிடா போயிடுத்து. ஒரு ராஜாவுக்கு தார்மீகமா என்ன ரீதினா, தன்னுடைய ஆளுகைக்குட்பட்ட நாட்டிலே எந்த ஒரு பெண்ணுக்குமே இந்த மாதிரி ஒரு நிலை நேர்ந்தால் அதை காப்பாற்றணுங்கிறது அந்த ராஜாவுடைய கடமை. தன் அரண்மனையிலேயே, தன் ராஜசபையிலேயே, தன் கண் முன்னாலேயே இப்படி ஒரு அநியாயம் நடக்கிறது, அதை அவனால தடுக்க முடியாதுன்னு சொல்றான். திரும்பி அந்த குலபதி பீஷ்மரை பார்க்கிறான். அந்த பீஷ்மரோ இவருடைய பார்வையை தாங்க ஒட்டாது திருப்பிக்கிறார். இப்படி அங்க இருக்கிறவா யாருமே இவருக்கு உதவ முன் வரல. அப்பவும் கிருஷ்ணன் வந்து இது பண்ணலையா, இவள் கிருஷ்ணன்கிட்ட பிரார்த்திக்கவும் இல்லை. துச்சாதன் பிடிச்சு இழுக்கும்போது அந்த ரெண்டு கையாலையும் புடவைய நன்னா கெட்டியமா பூத்திண்டா. அவன் பிடிச்சு வைத்த வேகத்துல ஒரு கை இதாயிருத்து, அந்த ஒரு கையால கிட்டியமா பிடிச்சிருந்தா. அது வரைக்கும் கிருஷ்ணன் ஒண்ணுமே பண்ணல. அதுக்கப்புறம் ரெண்டு கையும் தலைக்கு மேல கூப்பிண்டு அதுக்கப்புறம் கிருஷ்ணனை சரணாகி பண்ணான். சங்க சக்கர கதாபானே துவாரகா நிலையாச்சுதா கோவிந்தா புண்டரீகாட்சா ரக்ஷமாம் சரணாகதாம் அஸ்மத் ஆச்சாரியன் சொல்வர். அவ ஏன் சங்க சக்கர கதாபானேன்னு வச்சுருக்கா தெரியுமா? அடே, அது உனக்கு ஆயுதமா பூஷணமா? சும்மா அழகு வச்சுருக்கியா? உன்னுடைய பக்தையான நான் இவ்வளவு இங்கே அவமானப்படுறேன், அந்த சங்கியும் சக்கரத்தையும் கதையும் வச்சுட்டு என்னடா பண்ற நீன்னு கேட்க முடியா இருக்கான். அதனால சங்க சக்கர கதாபானே துவாரகா நிலைய அச்சுத அச்சுதன்னா அச்சுதன்னா ஆசிரிதர்களை நழுவ விடாதவன் அர்த்தம். அதாவது எம்பெருமான் தன்னை ஆசிரித்தவாட ஒரு நாளும் நழுவும்படியா விடமாட்டானா. சுதம்னா நழுவுறது, அச்சுதம்னா நழுவ விடாமல் இருக்கிறது. அப்போ நழுவ விடாமல் இருப்பவன் எம்பெருமான்னு உனக்கு பேராச்சே. ஏ துவாரகாவாசா, துவாரகா நிலைய அச்சுதான்னா சரியாதுதான் இருக்கட்டும். கோவிந்தா புண்டரீகாட்சா ரக்ஷமாம் என்ன காப்பாத்துன்னு சரணாகதி பண்ணான். சரி, அது வரைக்கும் பேசாது இருந்த எம்பெருமான் அப்புறம் புடவைய சுரந்தான். இத்தனை நாடி வரைக்கும் ஏன் கொடுக்கல, இப்ப மட்டும் ஏன் கொடுக்கறான்னா, சுயத்தனத்தினாலே நம்மளை நாம காப்பாத்திக்க முடியும்னு நாம எது வரைக்கும் நினைக்கிறோமோ அது வரைக்கும் பகவத் கிருபை நம்ம மேல ஏற்படவே ஏற்படாது. நம்மளே நம்மளை காப்பாத்திக்க முடியும்னு நாம நினைக்கிற பரியந்தம் பகவான் நம்ம கிட்டே வரமாட்டான். ஐயோ அடியனால ஒண்ணும் பண்ண முடியாது, என் கிஞ்சனன் பகவானே நீதான் கட்டி என்னை காப்பாத்துன்னு நான் தான் அவன் வருவான். அதோட இல்ல, இந்த இதெல்லாம் வஸ்திராபரணம் ஆகி இவளுக்கு உடவெல்லாம் அது மாணவகத்திலேருந்து காப்பாற்றப்பட்டாள். அப்போ கிருஷ்ணனுக்கு கோபம் வந்துதான், எங்கிட்ட ஒருத்தி சரணாகதி பண்றா, என்ன சேர்ந்தவா அஞ்சு பேர் அங்கே கல்லு உண்டாட்டம் உக்காந்துருக்கா, கீழே தலையை குனிஞ்சுண்டு, தாங்கள் அடிமைகளாக இருந்த போதிலும் அந்த திரௌபதியை வச்சு சூதாடி அவளும் இழந்திருந்த அவளையும் இழந்திருந்த போதிலும் என்ன பண்ணிருக்கணும், ஒரு அபலையான ஸ்ரீ பகவானிடத்திலே சரணாகதி பண்ணதுக்கு அப்புறம் அந்த சரணாகதி பண்ணவளை காப்பாற்றணுமா இல்லையா, அதுதானே பரம வைஷ்ணவ லட்சணம். அதனால என்ன ஆசிரயிக்கிறேன்னு பொய் சொல்லிட்டு எனக்கு நிஜமா என்ன ஆசிரயிக்கிறவாளுக்கு ஒரு இதுவும் பண்ணாத அப்படியே உக்காந்துருக்கானே, இந்த பீமனுடைய கதாயத்துக்கு சக்தியா போயிடுத்து, இந்த அர்ஜுனுடைய காண்டிபம் என்ன அது வெறும் விளக்கமாத்து குச்சியில பண்றாள், தென்னம் விளக்கமாத்து குச்சியில பசங்கள்லாம் விளையாடுறதுக்கு அந்த மாதிரி இல்லைன்னு ஏன் இப்படி இந்த தொலைச்சு விடுறேன், அஞ்சு பேர் தலையும் சீவி விடுறேன்னு கிளம்புறாராம். ருக்மிணி தேவி கேட்டா, எதுக்கு இப்ப ஏன் இந்த கோபம், திரௌபதி பாவம் எங்கிட்ட சரணாகதி பண்ணா, என்ன சேர்ந்தவா நாலு பேர் அங்க அஞ்சு பேர் அங்க இருந்தாலும் நான் ஒண்ணுமே பண்ணல, அப்போ ஒரு எம்பெருமான்கிட்ட சரணாகதி பண்ற ஒரு அபல ஸ்ரீ அவ கண்கலங்கி நிக்கிறா, அவளை காப்பாத்துறது இவா கடமை இல்லையா, அத கடமையிலே தவறு, அவ தன்னுடைய பத்னிங்கிறதுக்காக அவ காப்பாத்தாட இருக்கட்டும், எங்கிட்ட சரணாகதி பண்ணதுக்கு அப்புறம் அவள் பிரபன்னை, அதாவது பிரபத்தி பண்ணவாள் பிரபன்னு சொல்றோமோனோ, அப்போ பிரபத்தி பண்ணவாள் எம்பெருமான சேர்ந்தவா, அப்போ எம்பெருமான சேர்ந்தவாள காப்பாத்தணுங்கிறது எம்பெருமானுடைய திருவடியில சரணாகதியை கோர்னவாளுக்கு நிச்சயம் பண்ணியே ஆகணும், அப்போ ஏன் பண்ணல, அதனால அந்த அஞ்சு பேர் தலையும் விடுவிடுறேன் அப்படின்னாராம். ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்தேல, திரௌபதியை காப்பாத்தினே எதுக்கு, அவ என் பக்த நன்னா இருக்கணும், அதுக்காக காப்பாத்தினேன், இந்த அஞ்சு பேரையும் வெட்டுறேன்னால வெட்டினா அவ விதவாயிட மாட்டாளா, அதுதான் அவளுக்கு நீங்க பண்றது நல்லதான். அப்புறம்தான் பெருமாளுக்கே உரைச்சுதான், ஐயோ பெரிய தப்பு பண்ண இருந்தமே அப்படின்னு பரியாசமா சொன்னாராம். இது ஆத்திரக்காரனுக்கு புத்திமன்ட்டுன்னு சொல்றா, இப்பதான் தெரியுது ஆம்பையா பேச்ச கேட்டா சில சமயத்துல நான் உருக்கலாம் போல் இருக்கேன்னு அந்த மாதிரி இங்க ஆசிரித ரக்ஷகத்துவத்தை சொல்றதுக்காக மூர்த்தி பகவத்கீதையும் பரித்ராணாய சாதூனாம் விநாசாய ததுஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபாத்தாய சம்பவாமி யுகே யுகே யதா யதா ஹி தர்மஸ்ய க்லானிர்பவதி பாரதன்னு பகவத்கீதையில சொல்லலையா, எப்ப எப்பெல்லாம் தர்மம் நசிப்பிக்கிறதோ எப்ப எப்பெல்லாம் அதர்மம் தலைவோங்கிறதோ அப்பெல்லாம் தர்மத்தை காப்பதற்காக அதர்மத்தை ஒடுக்குவதற்காக நான் அவதாரம் பண்றேன், சாதுக்களை காப்பாற்றுவதற்காகவும் அந்த துஷ்டர்களை நிகிரகம் பண்றதுக்காகவும் நான் அவதாரம் பண்றேன்னு தன்னுடைய அவதார ரகசியத்தை எம்பெருமான் சொன்னானே. அப்படிப்பட்ட மூர்த்தி கேசவனை, நல்ல கேசங்களை உடையவனை, சுருள் சுருளான முடிக்கற்றைகளை உடையவனைன்னு ஒரு அர்த்தம், கேசியை சம்ஹாரம் பண்ணினவனைன்னு ஒரு அர்த்தம். இது அந்யாத தேசத்துல கேசவன்னா நல்ல கேசத்தை உடையவன், கேசிங்கிற அசுரனை சம்ஹாரம் பண்ணவன், அதனாலே கேசி. பாடவும் நீ கேட்டேகிடத்தீயோ, நாங்கள் இப்படி பரிதவித்து இங்கே வெளியிலே இருந்து பாடிக்கொண்டிருந்தும் இதை கேட்டு நீ சுகமா இன்னும் தூங்குறையா தூங்கு முஞ்சின்னாவா. அப்போ ராமானுபவம் பண்ண நான் முந்தி நீ முந்தின்னு எல்லாரும் ராமாவதார காலத்துல வல்லையா. தந்திருப்போ சத்ருஹந்தாரம் மகர்ஷி நாம் சுகாவகம் பபூவ ஹிருஷ்டா வைதேகி பர்தாரம் பரிஜஷ்மஜேன்னு சொல்றாளே, அந்த மாதிரி நீ அந்த ராமன் தானே இப்ப வந்து கிருஷ்ணனா பிறந்திருக்க, கிருஷ்ணானுபவம் பண்ண வேண்டாமா, வரமாட்டியா நீன்னு கேட்கறா. தேசமுடையாய்த்திர, இவ்வளவு பேசியும் வெளியில வராத அந்த உள்ள இருந்த பொண்ண ஜன்னல் வழியா எட்டி பார்த்து எழுந்து வந்து கதவை தெரன்னு சொல்றாளாம். அங்கே கிருஷ்ணானுபவம் பண்ண வேண்டாமான்னு கேட்டாளோன கடைசியில, இந்த கிருஷ்ணானுபவம்ங்கிறதான வார்த்தை அவ காதுல விழுந்த உடனே சட்டுன்னு அறக்க பறக்க எழுந்து ஓடி வந்து கதவை திறந்து மற்ற பொண்களோடு சேர்ந்து நாயாச்சு சீக்கிரம் போலாம் வாங்குவோன்றாளாம். இப்படி ஒரு அந்நியாபதேசத்தை இந்த கீசு கீசம்ங்கிற பாசுரத்துக்கு வச்சுக்க வேண்டியது. சுவாபதேசமா பகவத் அனுபவம் நல்லதுதான்னு நினைக்கிற ஒரு ஆட்சி, அந்த ஆட்சியானவள் அது நல்லதுன்னு தெரிஞ்சிருந்தா கூட அதை இப்ப நல்லதுங்கிறத மறந்து போட்டா, அப்படிப்பட்ட ஒரு தோழியை எழுப்பும் பாசுரமாக அமைகிறது இது. கீசிகீசன் கலந்து பேசினேச்சரவங்கேட்டிலையோ, அகங்கார மமகாரங்களை விட்ட பாகவதோத்தமர்கள் பகவானின் குணங்களை கலந்து பேசி ஒருவருக்கொருவர் பரிமாறிக்கொண்டு அந்த பாகவத சமூகத்தை பிரிய மனமின்றி துக்கத்துடன் அப்படியே பண்ணி பண்ணி பேசிட்டு புறப்பட்டு போறாளே, அதை பார்க்கலையா? இத கண்ணுக்கு முன்னால பார்க்கணும்னா அந்த வரதன் பிரம்மோத்சவத்துல கருட சேவை அன்னிக்கோ இல்ல அந்த ரதோத்சவங்கிறத தேர் அன்னிக்கோ எல்லாம் பாகவதெல்லாம் வருவா, பெருமாள் செழிப்பா, அங்கங்க சதிகாராதை நடக்கும், அதெல்லாம் சாப்பிட்டு ஊருக்கு போறதுக்காக. ஏன்னா அந்த ஊர்ல அவளுடைய பழைய ஃப்ரெண்டையும் ஒருத்தர் எங்கேயோ இருப்பார், இன்னொருத்தர் எங்கேயோ இருப்பார், அந்த வரதனை சேவிக்கிறதுக்காக அந்த உற்சவத்துக்கு அவ வந்திருப்பா. ரொம்ப நாள் கழிச்சு ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிறா. அப்போ அவளோட கலந்து பரிமாறி பேசி அவ பிரியறதுக்கு மனசு இல்லாமையே பிரிவா. அதே மாதிரி கீசிகீசன்னெங்குமானைச்சார்த்தங்கலந்து பேசின பேச்சரவங்கேட்டிலையோ, பேய்ப்பெண்ணே அறிந்து வைத்தும் பேசாமல் அடக்கத்துடன் இருக்கும் ஞானிகளே, பகவத்குணங்களே ஈடுபட்டு ஆத்தையே அனுபவிச்சுண்டு அந்த அனுபவத்திலேயே உன்மத்தமானவர்கள் இருக்காளே, அவர்கள் பேய்ப்பெண்ணே. அதனாலதான் ஆழ்வாருக்கும் பேயாழ்வாருன்னு வந்து பேர். காசும் பிறப்பும் கலகலப்பும், காசுன்னா திருமந்திரம் அஷ்டாட்சரம். எப்படி அஷ்டாட்சரம்னு அர்த்தமாறுது? காசு காசுன்னா என்ன? காசு பணம் வச்சிருக்கியா அப்படி கேட்கறாங்கன்னா காசுன்னாலே செல்வம், செல்வம்னாலே மகாலட்சுமி தானே திரு. அப்போ பிறப்பு அது திருமந்திரம் ஆயிடுது, காசுங்கிறது திருமந்திரம். பிறப்பு பிறப்புங்கிறது இந்த துவய மந்திரம். அதுக்கப்புறம் காசும் பிறப்பும் கலகலப்பும், கலகலப்புங்கிறதுனா என்ன? யுத்த காலத்துல ஒருத்தருக்கொத்தர் கை கலக்கிறான்னு சொல்றமோ அது கலகலக்கிறது. அப்போ அந்த சரம ஸ்லோகம், அந்த யுத்த பூமியிலே ரணகலத்திலே தானே அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ணான் பகவான் கிருஷ்ணன், அதனாலே அந்த சரம ஸ்லோகம் இங்கே சொல்லப்படுறது. காசும் என்பதனாலே திருமந்திரமும், பிறப்பும் என்பதனாலே ஜெயமந்திரமும் கலகலப்பும் என்பதனாலே சரமஸ்லோகமும், இப்படி ரகசிய த்ரயம் இங்கே சொல்லப்படுறது. திருமந்திர துவய சரமஸ்லோக அர்த்தங்கள் மனசாலே அனுபவிக்கப்பட்டு சுரூபம் உபாயம் புருஷார்த்தம் போன்றதான அந்த ஞானம் தலையெடுத்து அவற்றை எப்பொழுதும் கை கொண்டிருப்பவர்கள் அவர்தான். காசும் பிறப்பும் கலகலப்பும் கைவேத்து வாசனருங்குழலாச்சியர். எம்பெருமானுடைய திருவாராதனத்திற்கு பிறகு ஸ்வீகரிக்கும் புஷ்பம் சந்தனம் துளசி முதலியவைகளை அந்த திருத்துறையில காது மடல்ல வச்சுப்பா, புஷ்பத்தை குடுமியில வச்சுப்பா, சந்தனத்துல சந்தனத்தை மார்பிலேயும் அந்த முன்னங்கை ரெண்டிலேயும் பூசிப்பா. அப்படி பூசிந்தா அவ கமகமான சந்தன வாசனை அடிக்குமா, மல்லிகைப்பூ இந்தனா புஷ்பம் வாசனை வருமா, துளசி கீழ்னு ஒரு பரிமளம் உண்டா. இப்போ அது மூணும் கலந்து அவள்கிட்ட வைதிகால்கிட்ட அது ஆராயணம் பண்ணிட்டு தீர்த்தம் சீகரிச்சுண்டு பெருமாள் பிரசாதம் எடுத்துட்டு வராளா. அவள்கிட்ட தலை மற்றும் காதில் சூடி இருப்பதாலே அந்த நறுமணம் வீசுறதான். அந்த நறுமணத்தோடு இருக்கிற பாகவதோத்தமர்கள் கைங்கரியபரர்களை இங்கே சொல்றா. வாசனருங்குழலாட்சியர் மத்தினால் அந்த பாகவதோத்தமர்கள் அல்லது அந்த பகவத் ஆராதனத்திலே ஈடுபட்டு திளைத்தவர்கள் என்ன வாசனைன்னா பகவத் கைங்கரியங்கிறதான வாசனையை தன்னிடத்திலே எப்பொழுதும் கொண்டவர்கள். மத்தினாலோசைப்படுத்த தைரரவங்கேட்டிலையோ, தைர கடைஞ்சு அதிலே சாரமான வெண்ணெயை எடுப்பது போலே வேத வேதாந்தங்களிலும் 4000 திவ்ய பிரபந்தங்களிலும் மூழ்கி அதிலுள்ள சாராம்சமான பகவத் விஷயங்களையெல்லாம் நமக்கு போதிக்கும் ஆச்சாரியர்கள். நாயக பெண் வெள்ளாய் ஆச்சாரியன் நடுநாயகமாய் பீடத்திலே விழுந்திருந்து நாணமுள்ள பெண்ணைப் போலே அடக்கத்துடன் தன் எதிரே அமர்ந்திருக்கும் சிஷ்யர்களை பெற்றவர்களே, அப்படிப்பட்ட சிஷ்யர்களை பெற்ற ஆச்சாரியனே, நாயக பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீகேகிடத்தியோ. பரத்துவமான நாராயணன் கிருஷ்ணனாக இங்கே கோகுலத்திலே வந்து அவதரிச்சிருக்கான். அவன் கேசி முதலான அசுரர்களை சம்ஹாரம் பண்ணிய விருத்தாந்தங்களை கேட்டு மோகிச்சு கிடக்கிறவர்களே. அது மட்டுமில்ல, அந்த நாயக பின்பு இல்லையாய் அந்த நடுநாயகமான பீடத்திலே ஆச்சாரியன் எழுந்திருந்து அந்த கேசவன்கிற பதத்துக்கு அர்த்தம் சொல்றார். அது கஹா ஈசஹா அவஹா இதி கேசவஹா. கஹா என்ற பிரம்மாவுக்கும் ஈசஹா என்ற சிவனுக்கும் அவஹா அவாளையும் காப்பாத்திரன் அவாளுக்கும் நாயகனே. பேச நின்ன சிவனுக்கும் பிரமந்தனக்கும் மற்றவர்க்கும் நாயகனவனே கபாலனன் மோக்கத்துக் கண்டுகொண்மின்னு அந்த ஒன்றும் தேவம் அதிகத்துல நம்மாழ்வார் சொன்னாரே, அந்த மாதிரி இங்கே கஹா ஈசஹா வஹா இதி கேசவஹா. இது நீண்ட சுருள் சுருளான முடிக்கற்றைகளை உடையவன் அதனாலே கேசவன். கேசி ஹம்சாரமிதி கேசவஹா. அப்போ கேசிங்கிற அசுரனை அழித்ததனாலே கேசவன் சொல்றதெல்லாம் அது சுவாரஸ்யம் இல்லாத அர்த்தம். நம்ம பூர்வாச்சாரியால் நமக்கு என்ன மாதிரி அர்த்தம்னா அந்த கேசவன்கிறதுக்கு தான் ஆகாசாத் பதிதம் தோயம் யதா கச்சதி சாகரம், அந்த எல்லா மழை பெய்யறது மலையில மேட்டுல எங்கேயும் அதெல்லாம் அந்த 6 நதிகள்ல பெருகி அது சமுத்திரத்தை வந்து அடையிறது இல்லையா, கடைசியில எங்க வந்து அடையிறது, சமுத்திரத்தை வந்து அடையிறது. அதே மாதிரி எந்த தேவதேவனா நீ வணங்கு கடைசியில எங்க போய் சேரும், எல்லா எந்த தேவத்தையும் பண்ணாலும் கேசவம் பிரதிகச்சதி, அந்த கேசவனிடத்துல போய் சேருமா. நீ சிவனை வணங்கினாலும் சரி, பிரம்மாவை வணங்கினாலும் சரி, ஐயப்பனை வணங்கினாலும் சரி, இந்திரனை வணங்கினாலும் சரி, அந்த நமஸ்காரம் எது பரியந்தம் போகும்? அவாவா அந்தர்யாமியா இருக்கிறதான தான் எதை கடவுள்னு நினைச்சுண்டு இந்த பக்தன் வணங்குறானோ அந்த கடவுளுக்கும் அந்தர்யாமியா இருக்கிறதான கேசவன் பரியந்தம் போறது அப்படின்னா. தேசமுடையாய் திர, இப்படி ஆச்சாரிய உத்தமராக இருக்கும் தேவரீர் எங்களுடைய அஜ்ஞானத்தை நீக்குங்கள். அது திறக்கிறதுனா என்ன? இந்த அஜ்ஞானம் மண்டி கிடக்கு, அந்த அஜ்ஞானம் மண்டி கிடந்து அந்த இருளை போக்கணும்னா என்ன பண்ணணும்? அது என்ன, இந்த அஜ்ஞானம் இருள் இருக்குன்னா அதை இந்த ஒரு இடத்துல மண் இருக்கு, ஒரு பத்து தட்டு மண் இருக்கு, அந்த மண்ணை எடுத்தோம்னா மண்பட்டி எடுத்து ஒரு தட்டு கூட எடுத்து அந்த மண்ணெல்லாம் அப்புறப்படுத்தி விட்டோம்னா அது அந்த இடம் கிளீன் ஆகிடுறது. ஒரு இடத்துல இருட்டு இருக்குன்னா அந்த இருட்டை ஷாக்கு ஷாக்கா மூட்டை மூட்டையாக கட்டி வெளியில் கொண்டு போட்டால் அது போயிடுமான்னு. அப்போது வெளிச்சம் வந்தால் தானாக இருட்டு போய்டுறது இல்லையா? அதனால இந்த அஜ்ஞானம்ங்கிறது அந்தகாரம் மனசில் இருட்டு சூழ்ந்திருக்கே, அது ஆச்சாரியன் நல்லுபதேசம் இந்த மாதிரி சத்விஷயங்களை கேட்கும்போது அந்த அஜ்ஞானம் தானாக போய் ஞானம் வந்துடும். அதுக்காக ஒன்றும் இதே இல்லை. அதான் திருவிருத்தத்தில் அத்தி அற்புதமாக நம்மாழ்வார் சொன்னார், இந்த இருட்டுங்கிறதும் ஒரு திருடனா கங்குல் குறும்பர்னு சாதிக்கிறார். அவன் இந்த உலகத்து முழுக்க ராத்திரி வந்ததுன்னா வந்து அப்படியே ஆக்கிரமிச்சு விடுறான். திருப்பி சூரியோதயம் ஆறுது, ஆன உடனே அவனுக்கு ஒரு பெரிய சல்யூட்டை அடிச்சுட்டு இருக்கிற இடம் தெரியாது ஓடிப்படுறான். அந்த இருட்டுங்கிற திருடன் எங்க இருந்தான்னே கூட தெரியாது, ஓடிப்படுறான். இப்படி இத தினம் சூரியன் உதிக்கிறதையும் மறையிறதையும் பார்க்கிறோமே, அப்போ என்ன ஆகுது? இதை பார்த்து கூட ஒரு ஆச்சாரியன்ட்ட போய் அடிபணிந்து அவன் நல்லுபதேசங்களை கேட்டு அந்த ஞானத்துறை படிந்தாடணுங்கிறது உனக்கு ஏண்டாவல்லேங்கிற. கங்குல் குறும்பர் மாலை வெய்யோன் பட வையகம் முழுவதும் தான். காலை காலையில வெய்யோர்க்கு முன்னோட்டு கொடுத்த கங்குல் குறும்பர், மாலை வெய்யோன் பட வையகம் முழுவதும் பாகுபர் அன்னகண்டும். அதை பார்த்து கூட இன்னும் நீ ஒரு ஆச்சாரியனை போய் சேர்ந்து உன்னுடைய அஜ்ஞானத்தை நீ தீர்த்துக்கணும்னு நினைக்கலையோ என்னன்னு சொல்றோம். நாயக பெண் பிள்ளாயின்னு சொல்றது இந்த இடத்துல அஸ்மத் பரமகுருப்யோ நமஹாங்கிறதான அந்த ஆச்சாரிய வாக்கியம். பேய்ப்பெண் பேய்ப்பெண்ணேன்னு சம்போதனம் பண்ணாலோ நான் பேய்ப்பெண்ணுங்கிறது சாட்சாத் பேயாழ்வாரிய. இந்த நாயக வைபவத்தை தன்னுடைய முதல் பாசுரத்திலேயே மூணாம் திருவந்தாதியில் காண்பிக்கிறார். திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன், திகழுமரு கண் அணி நிறமும் கண்டேன், செருக்கிளரும் பொன்னாடி கண்டேன், புரிசங்கம் கை கண்டேன், என் ஆடி வண்ணன்பாலின். நாயக பெண் பிள்ளையான பாவத்திலே வெற்பென்னு வேங்கடம்பாடும் வியந்துழாய் கற்பெண்ணும் சூடும் கருங்குழல் மேல் மொத்தொன்னீண்டதோள் மால் கிடந்த நீள்கடல் நீராடுவான் பூண்ட நாளெல்லாம் புகும். அந்த நாயக பெண் பிள்ளையான பாவத்திலேயே வேயாழ்வாரும் பாடுறார். கோவலனாய் ஆனிரை மேய்த்து குடலூதி அப்படின்னு அந்த கிருஷ்ண சேஷ்டி தங்களை எல்லாம் பறக்க வெளியிடுகிறார். கோவலனாயிரைகள் மேய்த்து குடலூதி மாவலனாய் கீண்ட மணிவண்ணன் மேவி அறி உருவமாகி இரணியனது ஆகம் தெரியுகிறாள் கீண்டான் சினவு. நற்பின்னைக்காக ஏழு ரிஷபங்களை அடக்கினானே, அடக்கி அந்த நற்பின்னையை மணந்து கொண்டானே, அதை கவியினார் கை புனந்து கண்ணார்கள் போல் செவியினார் கேள்வராய்ச் சேர்ந்தார் புவியினார் போற்றி உரைக்கும் பொலியுமே பின்னை காயேற்று இறை அட்டானெழில் அப்படின்னு ஆண்டாளானவள் பேர் பேயாழ்வாரை துயிரெழுப்புவதாக வச்சுக்கொண்டு இன்றைய பாசுரத்தை அடியேன் தொடக்கட்டுகிறேன். சதமகமணி நீலாசாருகல்ஹாரஹஸ்தா ஸ்தனபரண நீதாங்கி சாந்திரவாத்சல்ய சிந்து அழகவினிகாபிஸ்வக்பிராகிருஷ்டநாதா விலசது ஹிருதி கோதா விஷ்ணு சித்தாத்மஜானஹா ஸ்ரீமத்யை விஷ்ணு சித்தாரியமனோநந்தனஹேதவே நந்தநந்தன சுந்தர்யை கோதாயை நித்யமங்களம்.